தியானத்திலே இருந்தே, தியானத்திலே இருந்தே, உன்னை ஞானமென்றே அறிந்தே, தியானத்திலே இருந்தே, உன்னை ஞானமென்றே அறிந்தே, தியானத்திலே இருந்தே. கானத்திலே உயர் மோனத்திலே, கானத்திலே உயர் மோனத்திலே, உந்தன் சிநேகத்திலே சன்னிதானத்திலே, தியானத்திலே இருந்தே, உன்னை ஞானமென்றே அறிந்தே, தியானத்திலே இருந்தே. யாரும் உனதடி தொழுதிட வரவேணும், உனதருளே வருக்கும் தர வேணும், உன் புகழ் படித்திட மனமாறும், சுகமேறும் அதில் தீரும் பாரமே, மனமாறும் சுகமேறும் அதில் தீரும் பாரமே, மணிகண்ட நாமமே மணிகண்டமே மனதுக்கு சாந்தி, மணிகண்ட நாமமே மனதுக்கு சாந்தி, ஒளியாயிருக்கும் விழிக்கோர் ஜோதி, தியானத்திலே இருந்தே உன்னை ஞானமென்றே அறிந்தே, தியானத்திலே இருந்தே, உன்னை ஞானமென்றே அறிந்தே.